on the night. Young killer wheeler with no remorse. 1, 2, 3, jump! இது சூரிய போல ஒரு நெஞ்சம் இவன் பூமிய மேலே ஆடும் காகமம் வேலிகள் பாம்புகள் எல்லாம் என் வீணையின் நரம்புகளாகும் ஒரு பள்ளி